காதல் தேவதை பார்வை கண்டதும் நானனை மறந்தேன். ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே. பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா.